தந்தான தானஞ்சொல்லி பாடு வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு என் நாடானாலும் எம் மதமானாலும் அட இயேசு புத்தர் காந்தி அவங்க மனச போல வாழ வைக்கும் வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு கங்கையும் காவிரி பாயிர நாடு இந்த நாட்டுக்கு ஏடினை ஏது தங்கமும் தானுண்டு பூமியில் கேடு சுந்தரத்தேன் தமிழ் பாட்டினில் பாடு இங்குள்ள செல்வம் தன்னை யாரெடுத்து போனாலும் அன்பென்னும் செல்வம் தன்னை கொள்ளை கொள்ள ஆகுமோ ஏழையின் நாடு என்று ஏளனங்கள் சொன்னாலும் எப்போதும் அறிவில் இங்கு யாரும் ஏழை இல்லையே உன் பேச்சுக்கள் ஏச்சுக்கள் காற்றினில் போச்சு வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு என் நாடானாலும் எம் மதமானாலும் அட இயேசு புத்தர் காந்தி அவங்க மனச போல வாழ வைக்கும் வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு எத்தனை கட்சிகளும் ஆரம்பித்து கொள்ளையா பூமிக்குள் கம்பை நட்டு கொடியை ஏற்றி கொள்ளையா நாட்டுக்கு தலைவன் போல பேச்சு கூட பேசையா ஓட்டுக்கு வந்து காசை வீசி கூட பாறையா தேர்தலின் நேரத்தில் யோசிக்க மாட்டோம் வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு என் நாடானாலும் எம் மதமானாலும் அட இயேசு புத்தர் காந்தி அவங்க மனச போல வாழ வைக்கும் வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானஞ்சொல்லி பாடு தந்தான நானன் நானா ஏ தந்தான நானன் நானா